வெண்மதி வெண்மதி எனில் நீ வானக்க மேகத்து கசலு. நீ வானக்க மேகத்துக்க சொல்லு, வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லையொரு நஷ்டம். உன்னை என்றாட நான் மறப்பேனே, நான் மறப்பேனே. உன்னால நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். வெண்மதி வெண்மதி எனல்லு நீ வானத்த மேகத்துக்க சொல்லு, வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லையொரு நஷ்டம். உன்னை என்றாட நான் மறப்பேனே, நான் மறப்பேனே. உன்னால நெஞ்சல் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். அவள் பொழிந்தது ஆசையின் மழை, அதில் நனைந்தது நூறு ஜென்மங்கள் நினைவினில் இருக்கும். ஆறு போல் எந்த நாள் வரும், உயிர் உருகிய அந்த நாள் சுகம், அதை நினைக்கையில் நாளங்கள் ராத்திரி வெடிக்கும். ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரம் ஏதும் அவள் அறியவில்லை. என்ன இருந்த போதும் அவள் எனதில்லையே, மறந்து போயன் மனமே. வெண்மதி வெண்மதி என்ன நீ வானத்தம்மை கத்துக்க சொல்லை, வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லையொரு நஷ்டம். உன்னை என்றாடு நான் மறப்பேனே, நான் மறப்பேனே. உன்னால நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். அதில் தெரிந்தது அழகு தேவரை அதிசய முகமே. ஆஹா, தீ பொறியல் இருவேளிகளும் தீக்குச்சி என உரசிட கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே. அவள் அழகே பாட ஒரு மொழி இல்லையே, அளந்து பார்க்க பல விழியில்லையே, என இருந்த போதும் அவள் எனதில்லையே, மறந்து போயின் வரவே.